வானிலே போகுதே போகுதே என் பைங்கிளி வானிலே நானும் சேர்ந்து போகவும் சிறகு இல்லையே உறவும் இல்லையே போகுதே போகுதே என் பைங்கிளி வானிலே என் பை